நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஞானப்பிரகாசம். தமிழர் வேளாண்மையின் அறுவடை உச்சம் அப்படின்னு ரமேஷ் போட்டிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. விதைப்பு அடுத்தது அறுவடை. செடி வச்சா காய் பறிக்கணும், மரம் வச்சா பழம் பறிக்கணும், கொடி வச்சா பூ பறிக்கணும், அவ்வளோதான். இயற்கையில் எல்லாமே வரணும் அப்படிங்கிற மாதிரி இயற்கையாகவே எல்லா உலகத்தில் உள்ள எல்லா செடிகளும் முளைக்குது, எல்லா செடிகளும் காய்க்குது. ஆனால் விவசாயி வைக்கிறது மட்டும் நான் விவசாயி ஏதாவது செஞ்சால் தான் காய்ப்பேன்னு சொல்கிறதே இல்லை. ஆனால் விவசாயிகளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு உணர்வை அழிக்க முடியாமல் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க விவசாயிகள் மனசில். அது செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் காய்க்கும் அப்படின்னு கொஞ்ச காலமாக நம்ம மண்டையில் வந்து ஆழமாக யாரோ எழுதி அதை அழிக்க முடியாத அளவுக்கு ஒரு பதிவாக பதிவாகி வந்துட்டு நீண்ட காலமாக நெல் நட்டா அடுத்தது அறுவடை தான் அப்படிங்கிறது இல்லாமல் இரவு பகல் எந்த நேரமும் தம் மனைவி மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க கூட நேரம் இல்லாமல் அண்டைய எல்லாரோட பார்க்க நேரம் இல்லாமல் அடுத்த கீழே விழுந்து ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறவனை கூட பார்க்க முடியாமல் விவசாயத்தை தவிர வேறு எதையும் சிந்திக்காதவனா ஒரு தனி மனநோயாளியாகி மனித நோயாளியாகவும் மனநோயாளியாகவும் குடும்பம் வாழணும்னா விவசாயத்தை தான் பார்க்கணும், பிள்ளை படிக்கணும்னா விவசாயத்தை தான் பார்க்கணும், தான் பத்திரமா வாழணும்னா விவசாயத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விவசாயத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி அந்த விவசாயத்தையே தண்ணீர் இல்லை, பூச்சி மருந்து இல்லாட்டினா விளையாது, தண்ணீர் இல்லாட்டினா விளையாது, உரம் இல்லாட்டினா விளையாது, அதை ஒவ்வொரு நாளும் இரவு பாதுகாக்கலைன்னா விளையாது, தண்ணீர் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கணும், தண்ணீர் வச்சு அதை அழிஞ்சு போயிடும், இப்படி பல்வேறு விதமான எதிர்கணைகள் எதிர்க்க தாக்குதல்களை கொடுத்து விவசாயிகளோட மனநிலையை அழித்து அறிவையும் அப்பப்போ தொட்டு இதை பார் உரம் போட்டால் விளையுது பார், இதை பார் மருந்து வச்சா விளையுது பார் அப்படின்னு போட்டு போட்டு காண்பிச்சு அதை நம்ப வச்சு ஒன்றுமே போடாமல் விளைய வைக்கிற உத்திகளையும் நீர் பாய்ச்சாமல் தண்ணி இயல்பா உடம்பம் பூரா கிளம்பியிருக்கிற செடிகள் மாதிரி மரங்கள் மாதிரி கொடிகள் மாதிரி தண்ணி இயல்பா நீ போடுற விதையும் காய்க்கிறது மாதிரி செய்ய கற்றுக்க பழகு அப்படின்னு சொல்லி கொடுக்காமல் இரவும் பகலும் அந்த விவசாயத்தை தவிர அவனை வேறு எதையுமே செய்ய வைக்காமல் வச்சு இந்த நாட்டில் 70% பேர் விவசாயத்தை சார்ந்தவங்க தான். அந்த 70% பேரும் விவசாயத்தின் பேரால் கூனி குறுகி அழிந்து போய் தண்ணீர் இல்லாமல் தண்ணீரை உற்பத்தி செய்கின்ற மாபெரும் அறிவை தமிழனிடமிருந்து பிரித்து தண்ணீரை முதலில் பூமியில் அழித்தார்கள். வேளாண்மைங்கிற பேரில் தண்ணியை பூமியில் அழித்தாங்க. தண்ணீரை உற்பத்தி செய்வதற்காக உழவன் வேளாண்மையை கையிலெடுத்தான். உலகத்தில் எந்த உயிரினமும் செய்யாத ஒரு வேலை, யானை செய்யலை, புலி செய்யலை, எந்த மிருகங்களும் செய்யலை, எந்த பூச்சிகளும் செய்யலை, எந்த பறவை இனங்களும் செய்யலை, நீர்வாழ் உயிர்கள் வேளாண்மை செய்யலை, மனிதன் மட்டும்தான் உலகத்திலேயே ஆறறிவு படைத்த மனிதன் வேளாண்மை செஞ்சான். எதுக்காக செஞ்சான்னா நீரை பூமியில் உற்பத்தி பண்ணி பூமியில் நீரை நிறுத்தணுங்கிறதுக்காக செஞ்சான். நீர் இல்லாட்டின்னா எந்த உயிரும் உயிர்க்காது. 5000 வருஷம் உயிரோடு இருக்கிற ஆலமரமாக இருந்தால் கூட அந்த அப்படியே மண்ணில் கிடந்துட்டு தான் இருக்கும். ஒரு சொட்டு தண்ணி உள்ளே போனால் தான் ஆலமரம் எழுந்துச்சு வரும். அது மாதிரி நீருங்கிற ஒன்று போனால் தான் விதைக்குள்ளேருந்து செடி வரும், கொடி வரும், மரம் வரும், அதுக்கப்புறம் அதில் பூ வரும், இலை வரும், காய் வரும், எல்லாம் வரும் இல்லையா, எல்லாமே வரும். கருவில் இருக்கிற குழந்தை கூட தண்ணி இல்லாட்டினா வராது. அப்போ நீருங்கிற ஒன்றை கட்டமைக்கலன்னா பூமியில் எந்த உயிர்களுமே இருக்காது. அதனால் நீரை கட்டமைக்கிறதுக்காக மருதம்னு ஒரு பிரிவை பூமியை 5 பிரித்து திணையை 5 பிரித்து மருதம்ங்கிற ஒன்றை செயற்கையாக ஏற்படுத்தலாம். மருதம்ங்கிறது மட்டும் வயலும் வயல் சார்ந்த இடமும், அது போலவே குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை வந்து மணலும் மணல் சார்ந்த இடமும், நீரற்ற பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும், மருதம்ங்கிற ஒன்று மட்டுமே செயற்கையாக வச்சுட்டான். உலகத்தில் எங்கெல்லாம் வேளாண்மைங்கிற ஒன்று செய்யப்பட்டதோ அதையெல்லாம் மருதம்னு பிரித்தான். அந்த மருதம்ங்கிற ஒன்றுக்கு அடிப்படை எதுன்னு கேட்டால் நெல்லாக இருந்தது. அந்த நெல் மட்டும்தான் உலகத்தில் உள்ள தானியங்கள்லேயே கண்டுபிடிக்கப்பட்ட தானியமாக வரலாறு சொல்லுது. ஏன்னா அவனை பேரையே தன்னுடைய பெயரையே நெல்லுன்னு வச்சுக்கிட்டான், நெல்லப்பன்னு வச்சுக்கிட்டான், தன்னுடைய குழந்தைக்கு பேர் நெல்லுன்னு வச்சான். என்னுடைய பேர் நெல்லையப்பன், என் பேர் நெல், என்னுடைய குழந்தையின் பேர் நெல்லுன்னு சொல்லி நெல்லுக்கு வேலி கட்டினான் திருநெல்வேலிங்கிற இடத்துல, நெல்லை விதைச்சான் திருத்தளிச்சேரிங்கிற இடத்துல. அப்படிப்பட்ட ஒருவனால் தான் பூமி எங்கும் இயற்கை என்ற பெயரில் வானத்திலிருந்து பெஞ்ச நீர் மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடி கடலில் கலக்கும் பொழுது ஆங்காங்கே பூமியில் தடுப்பணைகள் ஏற்படுத்தி அதை வரப்புன்னு பேர் வச்சு சமவெளி பரப்பில் நீரை நிறுத்தி அந்த நீரை பூமியின் உள்ளிருந்து வெளிவருகின்ற வெப்பத்தாலையும் சூரியனுடைய வெப்பத்தாலையும் மிகப்பெரிய அளவில் நீராவியாக மாற்றி அந்த நீராவினுடைய அழுத்தம் அதிகரித்து அழுத்தத்தால் நிலத்திலிருந்து கடலை நோக்கி போகின்ற காற்று அழுத்தம் மிகுந்த நீராவி நகர்ந்து செல்லும்போது அது ஆடிக்காத்துங்கிற பேரில் போய் கடலுக்கு மேலாக குளிர்ந்த மேகக்கூட்டங்களையும் கட்டி ஆடியில் கத்தரித்து ஐப்பசியில் மழை வரும்னு அந்த மேகக்கூட்டங்கள் திரும்பி வந்து மிகப்பெரும் அளவில் மலைமுகடு வரைக்கும் போய் மழையை பொழிய வச்சான். உலகத்தில் காடுகள் செய்யாத வேலையை, மலைகள் செய்யாத வேலையை, கடல்கள் செய்யாத எந்த வேலையையும் உழவன் நெல்லென்ற ஒரு புள்ளினத்தைச் சேர்ந்த வல்லவனுக்கு புல்லே ஆயுதம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி புள்ளினத்தைச் சேர்ந்த நெல்லை கையில் எடுத்துக்கிட்டு உழவன் மிகப்பெரும் அளவிலே நீரை உற்பத்தி செய்வதற்காகவும் கடல் மட்டத்தை குறைத்து கடல் மட்டத்திற்கு மேலிருக்கும் மேகங்களையும் இழுத்து வந்து நிலத்திலே பொழிய செய்து வரப்பெடுத்து அதிலே நீரை நிறுத்தி பூமியின் உள்ளே நீரை புகை செய்து வெகு வேகமாக பூமியின் உள்ளிருந்து வெளியேறுகின்ற வெப்பத்தையும் சூரியனுடைய வெப்பத்தையும் தணித்து பூமி எங்கும் நீர்த்துளிகளை விதைத்து அறுத்து உயிர்களை உயிர் பெற்று எழும்பச் செய்தான். அதனால தான் தொழுது உண்டு பின் செல்வார் அப்படின்னு சொன்னான் திருவள்ளுவர். நீர் இல்லாட்டினா பூமியில் எந்த உயிருமே இருக்காது, எந்த உயிரும் முளைக்காது, எந்த உயிரும் வாழாது. அதனால தான் நீரின்றி அமையாது உலகம்னு எழுதினான். அதனால தான் எழுதுனா இவன் நிறுத்துகிற நீரால் தான் மிகப்பெரும் அளவில் நீராவி போக்கும் மேகங்களும் உருவாச்சு. காடுகள் உற்பத்தி செய்ய முடியாத மேகங்களை, மலைகள் உற்பத்தி செய்ய முடியாத மேகங்களை, கடல்கள் உற்பத்தி செய்ய முடியாத மேகக்கூட்டங்களை, நீரற்ற பாலைவனங்கள் உற்பத்தி செய்ய முடியாத மேகக்கூட்டங்களை சமவெளி தலங்களிலே இவன் வரப்படுத்தி நிறுத்திய மிகப்பெரும் அளவிலே ஐப்பசி கார்த்திகை என்ற 2 மாதங்களிலே அவன் எடுத்து நிறுத்திய நீர் பூமியினுடைய வெப்பத்தாலும் சூரியனுடைய வெப்பத்தாலும் மிகப்பெரிய அளவிலே நீராவி கூட்டங்களை உற்பத்தி செய்தது. அதிலேயே வெறும் அதிலேயே அந்த நெல் என்ற தானியத்தை பயிரிட்டு அதையே தன்னுடைய உணவுப் பொருளாக மாற்றினான். இவ்வாறு அவனே மழை உற்பத்தி செய்கின்ற மேக உற்பத்தி கூடங்களாக வயல்வெளிகளை மருத நிலத்தை மாற்றினான். அவனே அதே வயல்வெளிகளில் உச்சியிலே ஐப்பசி கார்த்திகை அடைமழை காலங்கள் தவிர மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி கத்திரி வெயில் என்று சொல்லுகிறோமே 115 டிகிரி அந்த அளவிற்கான வெப்பத்தின் துணை கொண்டு சூரியனுடைய துணையும் கொண்டு பூமியிலிருந்து வருகின்ற வெப்பத்தின் துணையும் கொண்டு அந்த நீரை எல்லாம் ஆவியாக்கி மிகப்பெரும் மேகக்கூட்டங்களை உற்பத்தி செய்து ஆடிக்காற்று என்ற பெயரிலே பூமியிலிருந்து கடலை நோக்கி சீறி செல்லுகின்ற காற்றழுத்த மிகுந்த நீராவி தொகுப்புகளை 2000 3000 அடிக்கு மிக உயரமாக மேலெழுப்பி அதை கடலை நோக்கி நகர்த்தினான். அவ்வாறு சென்ற பிறகு இங்கே வெற்றிடம் உருவாகி அங்கே சென்ற மேகக்கூட்டங்கள் வெற்றிடம் உருவான இடத்தை நோக்கி அழுத்தம் மிகுந்த கடல் பகுதியில் இருந்து அங்கே உள்ள நீராவி கூட்டங்களையும் இழுத்து வந்து வடகிழக்கு பருவக்காற்று என்ற பெயரிலும் தென்மேற்கு பருவக்காற்று என்ற பெயரிலும் மிகப்பெரும் பெருமழையாக ஐப்பசி கார்த்திகையில் ஆடியிலே காத்தடித்தால் ஐப்பசியிலே மழை வரும் என்று சொல்லுகின்ற அந்த உண்மைக்கு சாட்சியாக மிகப்பெரும் அளவிலே மழையை பொழிவித்தது. மலைமுகடுகள் வரையில் சென்று இவ்வாறு பெய்த மழையே காடுகளுக்கும் உயிர்ப்பை கொண்டு வந்தது, மலைகளுக்கும் உயிர்ப்பை கொண்டு வந்தது, காடுகளில் உள்ள விலங்கினங்களுக்கெல்லாம் உயிர்ப்பை கொண்டு வந்தது, உலகத்தில் உள்ள பல்லுயிர்களுக்கெல்லாம் உயிர்ப்பை கொண்டு வந்தது. மழையை உற்பத்தி செய்கின்ற மழை உற்பத்தி கடவுளாக நெல்லை உற்பத்தி செய்தான் உழவன். அதற்காகவே அவனை கடவுளாகவே பூமி எங்கும் உன்னாலேயே உயிர்த்தது, நீ உற்பத்தி செய்த நெல்லாலேயே உயிர்த்தது, நீ உற்பத்தி செய்த நெல்லே மழையை உற்பத்தி செய்கிறது, மேகத்தை உற்பத்தி செய்கிறது, பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துகிறது என்று சொல்லி அவனை கடவுளாகவே, ஒரு தமிழனை கடவுளாகவே வணங்கினார்கள் நம்முடைய முன்னோர்கள் நன்றி அறிவித்தலாக. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு தற்போது தொடங்குகிறது. நண்பர் சஞ்சீவ் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார், அதை அடுத்த பதிவில் சொல்கிறேன்.